கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீரு அள்ளி சிந்து பன்னீரு மாலையும் மஞ்சளும் நூறு யுகம் வாழணும் மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் கண்ட கண்ணு குசு அம்மாடி தென்றல் வந்து மாப்பிள்ளைக்கு மாலை கட்டும் ஆத்தாடி எங்க பொண்ணு தங்கத்துல செஞ்ச சலையா மாப்பிள்ளையும் வைரத்துல முத்தம் பதிப்பா கோயில போலுங்க ஊரிலும் நாட்டிலும் அன்பிலும் பண்பிலும் பொண்ணு கலந்து ஆயிரம் ஜென்மங்கள் இன்றே போல என்றும் வாழ சொன்னோம் இங்கே நல்வாழ்த்து மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீரு அள்ளி சிந்தும் பன்னீரு மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம் மந்திர வேதத்தை சொல்ல சொல்ல கண்ணுக்குள்ள வெக்கம் என்ன ரசத்தை மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் மல்லிகை பூவுக்கு கல்யாணம் மண்ணில் இறங்குது ஆகாசம் ஆனந்த கண்ணீரு அள்ளி சிந்து பன்னீரு மாலையும்